நினைக்கிறேன். சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது, கூ கூ என கூவும் குயில் சின்ன சின்ன சந்தத்தில் அந்தி போர் நடத்தும். சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.